மனதில்லை அள்ளி அணைப்பதனான் இறைவா உன் அன்பு குறைவதில்லை ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை ஆயிரம் மின்னல் இடித்திட்ட போதும் வானம் கிழிவதில்லை ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை Thank you. குறைவதில்லை, அன்பு குறைவதில்லை.